எனக்கு சித்தியா மாமல்தவசு மகிழ தனியது இனிமனவி மாமுன்னு மீறு அந்தயத்து புத்தனுக்கு சித்தியா மாமல்தவசு மகிழ தனியது இனிமனவி மகிழ உபசித்த மாசித்த அம்பூதாசித் மாலய பீதி பரூபிம்மல் உபசித் மாசித் அம்பூதாசித் மாலய பீதி பரூபிம்மல் சித்திருலோக மாமல் தவசித் மகிழ தனியத் இனுமலவி மகிழ தனியது இனிமலவி மாமுன் மீறு அந்தயத்து புத்தனுக்கு சித்தியா மாமல் தவசத்து மகிழ தனியது இனிமலவி மகிழ தனியது இனிமலவி மகிழ தனியது இனிமலவி.